செவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் உழவு பார்க்கும் ஏசவாழ தந்தே வாழ தந்த சிறுதாட்டு வந்தே உன்னை நினைச்சு தாயச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாயித கேட்டு என்ன புசுக்கும் தவுத்த பொம்பளைக்கு நோக்கம் இருக்குது கட்ட விரல் பட்டு புட்ட விரதில்லாம நீ பிடிக்கும் வெக்கம் கெட்டு போகாத நீ துன்பத்துல வர முறை இருக்கா நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம் இருக்கா ஓ நினப்புதான் இந்துக்குள்ள கட்டு கொடுத்தது அடவும் இருக்குல எனக்கு இந்த பூமி சுத்துது கண்டடிக்க கை துடிக்கும் ஒட்டு கண்ணி ஒன்ன கண்ட புலி கூட தொட நடக்கும் ஏபத்தம் கெட்ட பெண்ணே என்ன ஏன் தூக்கி சமைக்கல அடியே நெஞ்சில ஏண்டி அம்மா பத்தி வைக்கிறேன் எதுக்கு என்ன பத்தி வைக்கிறேன்